శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమవుక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. శ్రీవైకుంఠస్తవత்தில் எம்பெருமானுடைய குணங்களைப் பற்றி நாமும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். எம்பெருமானுக்கு அதாவது லோகத்துல மீதி பேருக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க அவளிடத்துல இருக்கக்கூடிய நட்பண்புகளை கொண்டு அவளிடத்துல இருக்கக்கூடிய பண்புகளை கொண்டுதான் இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்றதுன்றது. அந்த பண்புகள் தான் அவளிடத்துல இருக்கிற குணம், அந்த குணம் தான் புகழுக்கு காரணமாக ஆறுது. அவளிடத்துல ஒரு தீய பண்புகள் இருந்ததுன்னாக்க இப்ப இழுக்குக்கும் அதுதான் காரணமாக ஆறுது. இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம். பெருமாள் விஷயத்துல இது அப்படியே எதிர்மறையாக இருந்துருக்கு. இந்த கல்யாண குணங்கள் எல்லாமே எம்பெருமானை ஆசிரியச்சு அவைகள் நிறம் பெறுகின்றன. ஆகையால பெருமாளுக்கு குணங்களை கொண்டு ஏற்றம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு சுவாபாவிகமாகவே எப்பவுமே ஏற்றம் இருந்துருக்குன்னு சொல்லி சொன்ன. ஒவ்வொரு கல்யாண குணங்களும் அசங்கை எவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெருமாளிடத்துல இருக்கின்றன. அதே மாதிரி அனந்த கல்யாண குணங்கள், எத்தனை கல்யாண குணங்கள் எம்பெருமாண்டத்துல இருக்குன்னா அவ்வளவு சொல்ல முடியாத ஒரு கல்யாண குணங்களும் எம்பெருமாண்டத்துல உள்ளன பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்தது ஒரு வேதாந்த விஷயத்தை சொல்லி சொன்னார். அந்த வேதாந்த விஷயம் என்னன்னாக்க 49வது ஸ்லோகத்துல சொன்னது அத்வைத மதத்துக்கு ஒரு கண்டனம். லோகத்துல பிரகிருத்தில நாம பாக்குறது எல்லா வஸ்துக்களை இருக்கு. இப்ப இந்த வஸ்துக்களை பார்க்கச்சு இந்த சத்தம் ரஜசு தமசு என்கிற மூன்று குணங்களுடைய சேர்க்கை, அதுல விகிதாச்சாரம் மாறுபடலாம், ப்ரொபோர்ஷன் மாறுபடலாம், ஆனா மூணு குணங்களும் இருந்துருக்கு. சாத்விகன்னு பேர் எடுத்தவாள் இடத்துலயும் கூட ரஜஸ்தமஸும் இருக்கதான் இருக்கு, ஆனா ரஜஸ்தமஸ் குறவா இருந்துருக்கு, ரஜஸ்தமஸையும் அமைக்கிண்டு அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்குன்றது விஷயம். அதே மாதிரி ஒரு துஷ்டனிடத்துல தமோ குணம் மேலோங்கி இருக்கு, ரஜஸ்தமஸ் ரஜஸ்தம் சத்துவமும் அந்த இடத்துல அமைங்க இருக்கு. இப்படி இருக்கிறதுனால லோகத்துல எல்லா வஸ்துக்களுமே சத்தம் ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களுடைய ஒரு சேர்க்கையாக தான் இருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் துரே குணா ஸ்தவது சத்தம் ரஜஸ்தமாம்சின்னு சொல்லிருக்கு. அந்த சத்துவம் ரஜஸ்தமஸ்ன்ற குணங்கள்ல இருந்து ரொம்ப தூரத்துல நிறைய அப்படின்னாக்க பெருமாள் இடத்துல அந்த சத்துவம் ரஜஸ்தமஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது ரஜஸ்தமஸோட சேர்ந்த சத்துவ குணம் கிடையாதுன்னு அர்த்தமே தவிர பெருமாள் சுத்த சத்துவமா இருக்கேன்னு அர்த்தமே தவிர பெருமாள் இடத்துல எந்த குணமுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு இதை வச்சுட்டு ரஜஸ்தமஸோட கூட இருந்துருக்கிற சத்தம் இல்ல, இந்த மூன்று குணங்களுக்கும் வெகு தூரத்துல பெருமாள் இருக்கே என்ன சொல்றதுனாலயே அவள்லாம் என்ன சொல்ற அப்படின்னா, பெருமாள் நிர்குணமாக இருந்துருக்கு, குணரகிதனாக இருந்துருக்கு. பெருமாள் அதான் பெருமாள்னு சொல்ல பிரம்மன்னு சொல்ல வேண்டியது. அந்த பிரம்மம் வந்து எந்த விதமான குணமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொல்ற, நிர்குணம்னு சொல்லி சொல்ற. அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற, இப்படி சத்குண சாகரமாக இருந்துருக்கிற எம்பெருமான பார்த்து சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக சமுத்திரமாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அவரை பார்த்து எப்படி நிர்குணமாக இருக்குன்னு, அந்த பிரம்மன் நிர்குணமா இருக்குன்னு எப்படி சொல்ல மனசு வருதுன்னு தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு என்று ஆழ்வான் சாதிக்கிறார். அதோட இல்ல, அவர் பரமேஸ்வரனாக திகழ்கிறார். தமீஸ்வரானம் பரமம் மகேஸ்வரம்னு சொல்லி லோகத்துல யாரெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தன்னை சொல்லிக்கிறாளோ அவ எல்லாருக்குமே மகேஸ்வரனாக பெருமாள் இருந்திருக்கு. அவ எல்லாரையும் அவளுக்கும் ஈஸ்வரனாக பெருமாள் திகழ்கிறார் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருந்துருக்கச்சே அப்ப நிர்குணம்னு வாக்கியம் இருந்துருக்க, ஸ்ருதி இருக்க, நிரஞ்சன பரமம் சாமியம் பைத்தின்னு சொல்லிருக்கு, நிர்குணம்னே சொல்லிருக்கு, நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம்னு சொல்லிருக்கு, நிஷ்கலம் நிர்குணம் எல்லாம் சொல்லிருக்க. அந்த ஸ்ருதிகளுக்கு அர்த்தம் சொல்லணுமே அப்படின்னா, அப்ப நிர்குணம்னு சொல்ற ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்னா, ஹேய குணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது அர்த்தம். இததான் நம்ம இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்படி பெருமாள் ஹேய குணங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்தட்டாக இருந்து கொண்டு சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாகவும் இருந்துருக்க என்று சொல்லி சொன்னோம். இப்ப ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, ஜானாத்மனஸ்தவத தேவ குணம் கிருணந்தி தேஜோமய தேஹி மணேஹே குண ஏவ தேஜஹம் தேனைவ விஸ்வம் அபரோக்ஷமுதீக்ஷதே த்வம் ரக்ஷாத்வதீக்ஷணத ஏவ யதோஹிலஸ்ய. 50வது ஸ்லோகம் இது. ஞானாத்மனஹ தவ ததேவ குணம் கிருணந்தி. ஒரு வஸ்து இருந்ததுனாக்க அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு முதல்ல சொல்லி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த வஸ்து நமக்கு விளங்கும். இப்ப நெருப்பு, இது நெருப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுடுறதுன்றது அதனுடைய ஒரு ஸ்வரூபம். ஒளிர்வது சுடுறது இதெல்லாம் அந்த நெருப்பினுடைய ஸ்வரூபம். அதே மாதிரி தண்ணீர் நீர் இருந்ததுன்னா அந்த சைத்தியம் பெருகுவது இதெல்லாம் இதனுடைய ஸ்வரூபம். இப்படி அந்த வஸ்துவனுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் அதுதான் ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரூபம்ன்றது இருந்துருக்கு. பிரம்மமும் ஒரு வஸ்து ஆயிடுச்சு. இப்படி பிரம்மம் வஸ்துவா போயிட்டபடினால அந்த பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் என்ன என்று கேட்டா, ஞானம்தான் ஸ்வரூபம். பிரம்மம் ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இதை யாருமே மறுக்கல. அத்வைதிகள் உட்பட சங்கரர், யாதவ பிரகாச, பாஸ்கராச்சாரிய, இப்படி எல்லாருமே பிரம்மன் ஞானஸ்வரூபமா இருந்துருக்கு அப்படின்றதுல ஒரு மறுப்பே கிடையாது. எல்லாரும் அப்படியே அங்கீகாரம் பண்ணிருக்கோம். நாம்பளும் அப்படிதான் அங்கீகரம். ஸ்வரூபத்தை அதுக்கு மேல வரக்கூடியதுதான் என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு ஸ்வரூபத்தோட இருந்துருக்கு, இப்படி ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கிற பிரம்மத்துக்கு குணம் என்ன அப்படின்றது ஒண்ணு. ஸ்வரூபம் வேற குணம் வேற. ஸ்வரூபமாக சொல்றது நமக்கு எல்லாம் அந்த வஸ்துவனுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ், அது எந்த அதனுடைய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ கொண்டு நிரூபணம் பண்றோமே. நெருப்புனாக்கா அந்த சுடுறதை கொண்டுதான் அதை நிரூபணம் பண்றோம், இது நெருப்புன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துலயும் இந்த வஸ்து இந்த குணத்தை கொண்டு நிரூபணம் பண்றதுக்கு இருக்கிறதுக்கு அது ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றோம். அப்போ பிரம்மன் ஞான ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்றது அடுத்தது. இப்போ ஜலம் இருக்கு, ஜலத்துல பார்த்தோம்னாக்கா அதுல ஒரு ஸ்வரூபம் இருக்கு. ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்கா சைத்தியம் ஸ்வரூபம், குளிர்ச்சி ஸ்வரூபம்னு சொல்லி சொல்லிட்டோம். அந்த சைத்தியத்துக்கு மேல சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய குணங்கள் அதுல என்ன அப்படின்னாக்கா அதுல ஒரு ருச்சி இருக்கிறது, பெருகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு குணங்களாக சொல்லப்படுகின்றன. இப்ப அவ என்ன சொல்ற, பிரம்மம் ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் ஒத்துக்கிறோம், ஞான ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கு. பிரம்மத்துல எந்த குணங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற, அதுதான் அவ நிர்குணம்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஒரு பதார்த்தமே சொல்லவே முடியவே முடியாது. இன்னும் கேட்டா குணமே இல்லாததுன்றதே ஒரு குணம்னு சொல்ல வேண்டி போயிடும். ஆகையால இது நிர்குணம்ன்றது சொல்ல முடியாது. அதோட இல்லாத இந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஸ்வரூபமும் இருக்கு, ஸ்வரூபமும் ஞான ஸ்வரூபமா இருந்துட்டு ஞானத்தை குணமாக கொண்டதாகவும் இருந்துருக்கு. அந்த ஞானம்ன்றது தர்மபூத ஞானம் சொல்றது, அந்த தர்மபூத ஞானத்தை குணமாக இருக்குன்னு சொல்றோம். நாமளும் சொல்றோம் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஞான ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு. அதோட இல்லாத ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் தர்மபூத ஞானம்னு ஒன்னு சார்ந்து இருக்கிறது என்று சொல்றோம். அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் நம்ம வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். இதம் புஸ்தகம், இயம் மாலா, இது புஸ்தகம், இது மாலை, இது துணி, இது குடம் அப்படின்னு எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு அந்த வஸ்து விஷயக்கமான ஞானம் எது மூலமா வருது அப்படின்னாக்க தர்மபூத ஞானத்தினால வருது. இப்போ தர்மி அந்த பிரம்மம் அதுவும் ஞான ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு. அந்த தர்மிய சார்ந்து இருக்கிற தர்மபூத ஞானமும் ஞான ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு. இந்த தர்ம இந்த தர்மி ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஞானமானது ஞான குணகமாகவும், இந்த தர்மபூத ஞானம்ன்றத குணமாகவும் கொண்டிருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இப்ப நமக்கும் தர்மபூத ஞானம் இருந்துட்டு இருக்கு, ஆத்மா தர்மஸ்வரூபம் வந்து ஞானஸ்வரூபமா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த தர்மஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கிற ஞானத்தினால நாம தெரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னாக்க, அந்த ஞானத்தால நாம தெரிஞ்சுக்க கூடியது ஆத்மாவா அகமகம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அது பிரத்யக்வம்னு சொல்லி சொல்றது. அது தவிர வேற எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஆத்மாவை வேற எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, இந்த தர்ம ஞானத்தினாலதான், ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஈஸ்வரனும் அந்த ஈஸ்வரனுக்கு உண்டான ஸ்வரூப ஜானம்ன்றது வேற, அந்த ஈஸ்வரனுக்கு தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்வரூப ஜானத்தை ஆசிரியிட்டு இருந்துட்டு இருக்கு. ஜானாத்மனஹா தவ ததேவ குணம் கிரணந்தி என்ன சொல்ற, உப்பு இருக்கு, உப்புக்கு ஸ்வரூபம் என்ன என்ன கேட்டோம்னாக்க அந்த கறிக்கிறது தான் ஸ்வரூபம், அதுக்கு உப்புக்கு ஸ்வரூபம். இது உப்பு வந்து எதை கொண்டு டிஃபைன் பண்றதுன்னா அதனுடைய ருச்சிய அதனுடைய ரசத்தை கொண்டு தீர்மானம் பண்றோம், இது உப்புன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா அந்த உப்புல இருக்கக்கூடிய குணங்கள், வெள்ளை வெள்ளையில இருக்கு, இல்ல பழுப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு, கடினமா இருந்துருக்கு, இல்ல தொடரத்துக்கு மிருதுவா இருந்துருக்கு, இப்படி சொல்றதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய குணங்கள். தர்மீஸ்வரூபம் உப்பு, தர்மியில இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன, அதனுடைய வெண்மையோ பழுப்பா இருக்கிறதோ கடினமா இருக்கிறதோ மிருதுவா இருக்கிறதோ, இதெல்லாம் தர்மியில இருக்கக்கூடிய குணங்கள். அதே மாதிரி ஈஸ்வரன் ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு ஈஸ்வரன் இடத்துல தர்மபூத ஞானம்னு ஒன்னு இருந்துருக்கு, அந்த ஈஸ்வரனுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் ஈஸ்வரன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நாமளும் தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய தர்மபூத ஞானம் இருக்க இது சங்கோச்ச விகாசத்துக்கு உட்பட்டது. நம்மளுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக தர்மபூத ஞானம் சில சமயத்துல விகசிக்கிறது, சில சமயத்துல சங்கோச்சம் ஆகிறது, சுருங்கிறது, சுருங்கி விரியும் ஒரு நிலை இதுக்கு இருந்துருக்கு. ஆகையால இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய தர்மபூத ஞானம் இருக்க அது எப்பவுமே விகசிச்சுதான் இருந்துருக்கு. ஏன்னா ஈஸ்வரனுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. கர்ம சம்பந்தம் இல்லாததுனால ஈஸ்வரனுடைய தர்மபூத ஞானம் விகசிச்சு இருக்கு. இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இத்த ஆழ்வான் இங்க சாதிக்கிறார், ஆழ்வான் சாதிக்கிறார், ஜ்ஞானாத்மனஸ்தவ ததேவ குணம் கிருணந்தி தேஜோமயஸ்ய ஹி மணே குண ஏவ தேஜஹ. முடிச்சார் உபன்யாசம். இப்படி கூட ஒண்ணு இருக்குமா? அதாவது ஸ்வரூபமும் குணமா இருந்துட்டு குணமும் அதுல இருந்து, அதாவது ஞானமே ஸ்வரூபமாகவும் இருந்துட்டு ஞானம் குணமாகவும் இருக்குமான்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்றார், ஒரு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறேன். தேஜோமயஸ்யஹிமணே குண ஏவ தேஜஹ. சூரியன், சூரியன் எப்படி இருக்கு? பிரகாசமயமாக இருந்துருக்கு. சூரியனுடைய ஸ்வரூபம் என்ன சொல்ல போறோம்? பிரகாசமா இருக்கிறது தான் சூரியனுடைய ஸ்வரூபம். அதே சூரியனிடத்துல பிரகாசம்ன்ற ஒரு குணமும் இருந்துருக்கு. விளக்கு எடுத்துப்போம். இது விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லச்சே, அந்த விளக்குன்னு சொல்றதே பிரகாசத்தை கொண்டுதான் விளக்குன்ற ஒரு விவகாரமே இருந்துருக்கு. அப்ப விளக்கினுடைய ஸ்வரூபம் பிரகாசிக்கிறது தான். அந்த பிரகாசத்துல அதுக்கு பிரகாசன்ற ஒரு குணத்தையும் அந்த விளக்கு கொடுத்தான் இருக்கு. ரத்னம், வைரத்தை எடுத்துக்கிறோம். வைரத்தை எடுத்தோம்னாக்க வைரத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு, மீதி கல் இருக்கு, இந்த கல்லு இது வைரம், இது கல்லு இது வைரம்னு நம்ம சொல்லி சொல்றோம். ஏன் சொல்ல போறோம்? இது பிரகாசிக்கிறதுனால, இது பிரகாசிக்கிறதுன்ற ஒரு ஸ்வரூபம் இதுக்கு இருக்கிற அப்படின்னால இந்த கல்ல வைரம்னு சொல்லி சொல்றோம். அதுல பிரகாசமும் இருந்துருக்கு. அப்போ ஸ்வரூபமும் குணமா இருந்துட்டு அந்த குணத்துக்கு, பிரகாசன்ற குணத்துக்கு, பிரகாசமே ஸ்வரூபமா இருந்துட்டு பிரகாசன்ற குணத்துக்கு ஆசிரியமாகவும் எப்படி ரத்தனம் இருந்துருக்கோ, சூரியன் இருந்துருக்கோ, அதே மாதிரி ஈஸ்வரனும் ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு ஞான குணகமாகவும் இருந்துருக்கே. ஆகையால இந்த மாதிரி இருக்க முடியாதுன்றது கிடையாதுன்னு தாத்பரியம். ஞானாத்மான தேஜோமயஸ்யஹி மணே குணேவ தேஜ தேனைவ விஸ்வமபரோக்ஷமுதீக்ஷசே த்வம் ரக்ஷாத்வதீக்ஷ லட்சணத ஏவ யதோ கிலஸ்ய. என்ன ஒரு விஷயம் பாருங்க, தேனைவ விஸ்வம் அபரோட்சம் உதீட்சசே துவம். தேனைவ தேனன்றதுனால அந்த தர்மபூத ஞானத்தினால என்ன அர்த்தம், அந்த தர்மபூத ஞானத்தினாலேயே விஸ்வம் அபரோட்சம் உதீட்சசே துவம், லோகம் முழுக்க அபரோக்ஷம் பிரத்யக்ஷமாக பார்க்கிற பெருமாள் பார்க்கிறாராம். பெருமாளை பத்தி சொல்லச்சே பிரத்யக்ஷேன சதான்னு சொல்லி சொல்ற. ஸ்வதஹ பெருமாள் வந்து எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷமாக நேர பார்க்கிறாராம், எல்லா சமயத்திலையும் பார்க்கிறாராம், சதா பாக்கிறேனா எப்பொழுதும் பாக்கிறேன்னு சொல்லி சொல்றோம். இப்ப சில சமயங்கள்ல சில வஸ்துக்களை எங்கோ இருக்கிறத நாம பாக்கிறோம், அதாவது அவளுக்கு ஒரு ரிஷிகள் மாதிரி யோகிகளுக்கு ஒரு பிரத்யட்சம் இருந்ததுனாக்க அந்த யோகி பிரத்யட்சத்தினால எங்கேயோ நடக்கிறத பாக்கலாம். ஆனா இங்க வந்து பெருமாள் வந்து எல்லா வஸ்துக்களையும் எல்லா சமயத்திலையும் சொத்தகா பாக்குறேன். முக்தாளா இருந்திருக்கிறவா நித்யாளா இருந்திருக்கிறவாள்லாம் கூட அந்த தர்மபூத ஞானத்துக்கு விகாசத்தினால எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷன சதா பாக்குற, ஆனா சொத்தகா பாக்குறதில்ல. பெருமாள் அவளுடைய தர்மபூத ஞானத்தால அவ எல்லாவற்றையும் கிரகிக்கட்டும்னு பெருமாள் அவளுக்கு ஒரு சங்கல்பிக்கிறேன், அந்த பெருமாளுடைய ஒரு சங்கல்பத்தினால அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால பிரத்யக்ஷேன சதா ஸ்வதஹா பாக்குறதுன்றது பெருமாள் ஒத்தர் தான் பாக்குற. தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரதி பிரத்யமாகனு சொல்லி நாதமுனிகளுடைய நியாய தத்துவத்துக்கு மங்கள ஸ்லோகம் இது. இப்போ இந்த இடத்துல தேனைவ விஸ்வம் அபரோட்சமுதீட்சசேத்வம், பெருமாளுடைய தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் இல்லாதபடினால எப்பவுமே அந்த தர்மபூத ஞானம் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் பிரத்யக்ஷமாக பெருமாள் பார்க்கிறே. விஸ்வம் அபரோக்ஷம் உதீட்சசே பிரத்யக்ஷமாக நேர் பார்க்கிறேன். நம்மளால ஏன் பார்க்க முடியல என்று கேட்டோம்னா நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு ஒரு சங்கோச்சம் ஏற்பட்டிருக்கு, ஒரு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த தர்மபூத ஞானத்தினுடைய சுருக்கத்தினால நம்மளால பார்க்க முடியல. பெருமாளுக்கு தர்மபூத ஞானத்துல எப்பவுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்பவும் விகசிச்சுண்டு இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்களையும் பெருமாளால பார்க்க முடியறதுன்றது சொன்ன. அகிலஸ்ய லோகஸ்ய அகிலஸ்ய விஸ்வஸ்ய, மொத்த லோகத்துக்கும் ரக்ஷணம் எதனால ஏற்படுறது அப்படின்னா அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினால தான். பெருமாள் இப்ப பெருமாளுடைய கட்டாட்சம் எல்லார் மேலையும் எல்லா வஸ்துக்கள் மேலையும் எல்லா சமயத்திலையும் விழும். அந்த கட்டாட்ச பெறுவதை நாம பெருமையாக நினைச்சுண்டு அத பாக்கியமாக நினைச்சுண்டு நாம அந்த கட்டாட்சத்துக்காக ஏங்கினோம், ஆனா அப்ப நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட போறது. ரக்ஷா துவதீட்சணத்தையேவ யதஹா அகிலஸ்ய, பெருமாள் சர்வஜா சர்வவித்து எஸ் சர்வஜா சர்வவித்து எஸ் ஜானமயன் தபா சாட்சி சைதா, இப்படி எல்லாம் ஸ்ருதியில சொல்லிருக்கு. பெருமாள் சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் இருக்கேன்னெல்லாம் சொல்லிருக்கு. அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த பெருமாள் சர்வஜன் தான் சொல்றபடினால ஜஹான்னு சொல்றதுனால குணத்தை ஞானத்தை குணமாக உடையவராக இருக்கேன்னு அர்த்தமும் ஏற்படுறது. அதனால எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சம் எல்லார் மேலையும் விழுதுன்றது சத்தியமான விஷயம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பகவத் ஸ்வரூபத்தை சொல்ற ஸ்ருதி சொல்றது. பகவத் ஸ்வரூபம் சத்தியமாக இருக்கு, ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு, அனந்தமாக இருந்துருக்கு, அபரிச்சின்னமாக இருக்கு. இந்த தேசத்துல இருக்கிறது இந்த தேசத்துல இல்லைன்றதோ, இந்த காலத்துல இருக்கிறது இந்த காலத்துல இல்லைன்றதோ, இந்த வஸ்துல இருக்கிறது இன்னொரு வஸ்துல இல்லைன்றதோ இல்லாமல், எல்லா சமயத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் நீக்க மர நிறைந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் சொல்றதுனால இப்ப இந்த ஞான குணக்கனாக இருக்க அப்படின்றது இதுல இருந்து ஏற்படுறது. அந்த ஞான குணக்கனாக இருக்கிறது, அந்த ஞானம் எதுன்னா தர்மபூத ஞானம் தான். அது தர்மி ஞானத்தை காட்டிலும் தர்மபூத ஞானம்ன்றது வேறுபட்டது. தர்மி ஞானம்ன்றது ஸ்வரூப ஞானம். அந்த ஸ்வரூப ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் எல்லாருமே நாம வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வத தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமகே. யோவேத்தி எவன் ஒருவன் அறிகிறானோ யுகபத் ஒரே சமயத்துல பிரத்யக்ஷேண சதாஸ்வத. இது ஒரு சயின்ஸ்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எதிர ஒரு அஞ்சாறு வஸ்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு துளசி செடி ஒன்னு இருக்கு, மல்லி கொடி இருக்கு, அது தவிர ஒரு கட்டை ஒன்னு இருக்கு, இங்க கம்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வரிசையா அஞ்சாறு வஸ்து இருக்கு. இப்ப நான் அந்த அஞ்சாறு வஸ்துக்களை நான் பாக்குறேன். அஞ்சாறு வஸ்துக்களையும் ஒரே சமயத்துல பாக்குறேன். என் எதிர அஞ்சையும் இருக்கு. இப்ப எனக்கு அந்த ஞானம் வந்து இந்த மல்லி செடி, துளசி செடி, கம்பம், கட்டை எல்லாமே சைமல்டேனியஸா ஏற்படுறதா, ஒன்னு ஒன்னா ஏற்படுறதா அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப முதல்ல துளசி செடி என் கடல படுறது, அடுத்தது மல்லி செடி படுறது, அடுத்தது கம்பம் படுறது, அடுத்தது அந்த கட்டை படுறதுன்னு சொன்ன ஒன்னு ஒன்னாதான் ஞானம் ஏற்படுறது. ஆனா ஒரே சமயத்துல நான் எல்லாரையும் பாக்குறேன் நான் சொல்லி சொல்றது என்னன்னாக்க, ஒரு ஞானத்துக்கும் இன்னொரு ஞானம் ஏற்படுறதுக்கும் வரக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நாம ஒரே சமயத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த பிரத்யக்ஷத்தினால ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பாக்குறதுன்றது முடிவே முடியாது. அது சயின்ஸும் எடுத்துட்டாலும் சயின்ஸ் பிரகாரமும் ஒன்னு ஒன்னாதான் ஞானம் வருமே தவிர எல்லா ஞானமும் ஒரே சமயத்துல வரவே வராது. ஆனா ஈஸ்வரிய ஞானத்துல மாத்திரம் எல்லாம் ஒரே சமயத்துல வந்துடும். யுகபத் அப்படின்னு சொல்லி சொல்ற யோவேத்தி யுகபத் சர்வம், யாரு பெருமாள் ஒருத்தர் தான் ஒரே சமயத்துல லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சமஸ்த வஸ்துக்களுக்கும் கிரகணம்ன்றது பெருமாள் ஒத்தராளுடைய தர்மபூத ஞானத்தினாலதான் முடியுமே தவிர நம்மள மாதிரி இருக்கவனாலும் முடியவே முடியாது. இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். சதா ஸ்வதகன்றதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பெருமாள் தானே தெரிஞ்சுக்க கூடியதாக இருந்துருக்கு. இப்ப நித்தியசூரிகளும் முக்தாளும் சீவைகுண்டத்துக்கு போனாக்க தர்மபூத ஞானத்துக்கு பிரசரம் இருக்கிற அப்படின்னால அவ வந்து அவளும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னா கூட ஈஸ்வரன் வந்து இவாளுக்கு இப்படி இருக்கட்டும்னு சொல்றதுனால அவளுக்கு கிடைக்கிறது. இப்படி ஈஸ்வரிய தர்மபூத ஞானத்தினால எல்லாவற்றையும் பார்ப்பதனுடைய ஒரு பிரயோஜனம் என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த பெருமாளுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு எல்லா வஸ்துக்களையும் ஒரே சமயத்துல எல்லா சமயத்திலையும் பாக்குறவராக பெருமாள் இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா ரக்ஷதம் பிரயோஜனம். பெருமாள் எல்லா வஸ்துக்களையும் ரட்சிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கட்டாட்சத்தினாலேயே அந்த ரட்சணம்ன்றது ஏற்படுறது. அதுக்காக தான் பெருமாள் எல்லா வஸ்துக்களையும் ஒரே சமயத்துல கட்டாட்சிக்கிறதுன்ற ஆழ்வான் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும். பெருமாளுடைய கட்டாட்சம் எப்பவும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நாம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, வெளிச்சம் இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் விவேகம் இல்லாததுனால பல வஸ்துக்களை நாம தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கோம். இது என்ன வஸ்துன்னு தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் இருக்கேன்றத நம்ம புரிஞ்சுக்காத பெருமாளே இல்லைன்னும் பெருமாள்கிட்ட கோச்சிக்கிறதும் இப்படி எல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இல்லாமல் அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு ஏங்குபவர்களாக நாமெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னாக்கா கண்டிப்பா பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும். அது அனுகிரகமயமான ஒரு கட்டாட்சமாக தான் இருந்துருக்கோம். அந்த கட்டாட்சத்தினால நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுதான் நாம நித்தியம் பிரார்த்திக்கணும். அந்த கட்டாட்சம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். ஜானாத்மனஸ்தவதேவகுணம் க்ருணந்தி தேஜோஹமயஸ்ய ஹிமனேஹே குணயேவ தேஜஹ தேனைவ விஸ்வமபரோக்ஷமுதீக்ஷதே த்வம் ரக்ஷாத்வதீக்ஷணத ஏவ யதோ஖ிலஸ்ய. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.